கதவுகளான் தாழ்த்திறவாதோ. கண்ணன் வந்து நேரில் என்னை சேரும் நாளில் என்னுயிரில் மின்னல் தானோ. இனி பூமழையும் கொஞ்சந்தேனோ. இளமா பிள்ளைக்கே புது பொண்ணும் நான் தானா நல் முத்தேவா. மன்னன் கூரை சேலை மஞ்சம் பார்க்கும் மாலை கனவுகள்தான் கைகூடாதோ. சிறை கதவுகள்தான் தாழ்த்திறவாதோ. தேனெடுத்து வச்சிருக்கும் தேனீ மறுபௌர்ணமிக்குள் தேன் குடிக்கும் பார்நீ. அடிக்குயில்கள் பாடும் நாள் வந்த உந்தவிக்கும் துயரம் தீர்க்கத்தான். வாசனை உண்டு நாள்தோறும் நான் வைப்பேன் பொன்விளக்கேற்றி. பூதூங்கும் மஞ்சத்தில் முகம் வேர்க்கையில் தாவணி வீசி இனி நாள்தோறும் தாளாட்டும் தாயும் நான்தான். தீரும் மோகங்கள் நீரில் தீராதாகங்கள் கப்பல் கற்பனை வேகம் கதவுகள்தான் தாழ்த்திறவாதோ. இளமா பிள்ளைக்கே புது பொண்ணும் நான் தானா நல் முத்தேவா. மன்னன் கூரை சேலை மஞ்சம் பார்க்கும் மாலை கனவுகள்தான் கைகூடாதோ. சிறை கதவுகள்தான் தாழ்த்திற